Thank you so much. I'm so lucky. தெரியாமலே தொலைகிறேன் உண்மை சுடுகிறது, அறியாமலே சுவாசமே காற்றில் கரைகிறது. என்னை செதுக்கிய பெண்மை அறிகிறேன், என்னை தழுவிய கடந்து போகும் இந்த பெண்மை பெண்மை பெண்மை காதல் புரிகிறது. தெரியாமலே தொலைகிறேன் உண்மை சுடுகிறது, அறியாமலே சுவாசமே காற்றில் கரைகிறதே.